श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तपुरनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षाक्षमां करुणया कमलामिमान्याम् गोदामनन्यशरणशरणं प्रपद्ये त्वन्मौलिदामरि विभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीतिरसप्रमोदाः मञ्जुस्वना मधुलिको विदधुस्वयन्ते स्वायंवरं कमपि मङ्गलतूर्यघोषम् சூடி கொடுத்த நாச்சாரன் ஆண்டாவுடைய திருக்கல்யாண வைபவத்திலே நடந்த பிரக்கிரியைகளை எல்லாம் சுவாமி தேசிகன் அழகாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பரிகாச கிரகா என்பதாக பரிகாச வார்த்தைகளை பற்றி சொன்னார். அதுபோல பரிகாச பத்திர உச்சின் ஆறு சேந்தி பிரிந்தாக என்பது போல கண்ணனுடைய குடை வைபவம், அதாவது காசி யாத்திரை என்று சொல்லக்கூடிய சமாவர்த்தனம், அதை பற்றி சொன்னார். அதுபோல மௌலிக் சதா தவ முகுந்த கிரீட பாஜாதே பவத்யதரிதா குழு வைஜயந்தி என்பதாக ஆண்டாளுடைய மாலையை பெருமாள் சூடிக்கொள்ளும் வைபவத்தை சொன்னார். இப்பொழுது திருக்கல்யாணம் அப்படின்னாலே வாத்திய கோஷங்கள் நிறைய இருக்கணும், கெட்டி மோளம் என்பதாக சொல்வார். பாணி கிரகணத்திலோ இந்த மாலை மாற்றும் போதோ திருமங்கல்ய தாரணம் முதலான போது அந்தந்த கட்டத்திலே கெட்டி மோளம் அடிக்கக்கூடிய வழக்கம். ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணத்திலே கெட்டி மோளம் அடிப்பதாக வண்டுகளுடைய நாதங்கள் இருக்கின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சுதி கொடுத்த நாச்சியாரே, உம்முடைய திருத்தலையிலே சுடி கொடுத்த மாலையை எம்பெருமான் தன்னுடைய தலையாலே ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள், அதுவும் எம்பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய வண்டுகள் அல்லது நாச்சியாரை சுற்றி இருக்கக்கூடிய வண்டுகள், தாமாகவே அந்த மாலையில் இருக்கக்கூடிய மது, அதாவது தேன், அந்த தேனை பருக வேண்டும் என்பதாக வந்து மொய்க்கின்றன. அப்பொழுது வண்டுகளுடைய ரீங்கார நாதமானது உம்முடைய அந்த மாலை மாற்றல் வைபவத்திலே ஒரு மங்கள கோஷமாக அமைகிறது, மங்கள வாத்திய கோஷமாக அமைகிறது என்பதாக பொன்மௌலி தாமணி விபோகோ சிரசா கிரகீதே, உம்முடைய சூடி கொடுத்த மாலை, தலையிலே சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் தன் தலையாலே ஏற்றுக்கொள்கிறார். விபு என்றால் பிரபு, நாயகனானார் எம்பெருமான். தலையாலே கொடுத்ததை தலையாலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டாள் கொடுத்த மாலையை தன் தலையாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக தலையில் ஏற்றுக்கொள்கிறான். அப்போது வந்துகள் எல்லாம் பார்த்தன. சபீதி ரச பிரமோதாக ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக, வண்டுகள் ஏன் நாதம் போடுகின்றன என்றால் நான் போய் அந்த தேனை சாப்பிட வேண்டும். தேனை சாப்பிடும் போது எறும்புகள் போலே கிடையாது, எறும்புகள் எல்லாம் வரிசையா வந்து அழகா ஒரு வரிசையை உண்டாக்கி கொண்டு அந்த வரிசையில வந்து அந்த உணவை சுவைத்து விட்டு போகும். இது எறும்புகளுடைய சுபாவம், வரிசையா வரும், அது சாப்பிட்டு வரிசையா போயிடும். ஆனா வண்டுகள் அப்படி கிடையாது. ஸ்வச்சந்த கல்பிதா சபீதி, ஒட்டுமொத்தமா எல்லாம் சாப்பிடும். இப்படியான ஒரு தேனடியில மொத்த தேவீசியும் வந்து மொய்க்கணும். அவ்வாறு ஒரு இடத்துல வண்டுகள் இருந்தா நாம எல்லாருமா சேர்ந்து வந்து இதை வருகணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு சபீதி என்று பெயர். சபீதி என்றால் எல்லாருமாக சேர்ந்து இருந்து பானம் செய்வது. சக்தி என்னும் ஒன்று, சபீதி என்னும் ஒன்று, ரெண்டு இருக்கு. சத்திஷ்டமே சபீதிஷ்டமேன்னு வேதத்துல வரும். சத்தி என்றால் எல்லாரும் ஒன்றாக இருந்து உணவு உண்ணுங்கள், சபீதி என்றால் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருந்து பானம் பண்ணுதல். இந்த வண்டுப்பெலுக்கெல்லாம் இப்பொழுது சபீதியா, எல்லாரும் ஒன்றாக இருந்து பானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை. அதனால சத்தம் போட்டு எல்லாம் ஒன்னா கூட்டமா போய் ஒன்னா மொய்ச்சு ஒன்னா சத்தம் போட்டணும். அதான் பெரிய மிருதங்க கோஷம் போல இருக்கு. ஏதோ ஒரு வண்டுகளுடைய நாதம் அப்படின்னா காதலும் விழாம இருக்கலாம். ஆனா இத்தனை வண்டுகளுடைய நாதம் எல்லாருக்கும் நல்லா காதல் கேட்கும்படியாக கட்டி மூளை அடிச்சா மாதிரி இருக்கான். இது ஒன்னா போய் சாப்பிடணும் அப்படின்னு வண்டுகளுக்கு எப்படி தோணிச்சுன்னா, ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக. சாப்பிடணும் மாத்திரம் இல்ல, சாப்பிட்டதனாலே வந்த கழிப்பு, சாப்பிடும் போது வரக்கூடிய சந்தோஷம், சாப்பிடுவதற்கு முன்னாடி வரக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்கும்னா நமக்கு முன்னாடியும் சந்தோஷம், அப்பவும் சந்தோஷம், முடிஞ்சப்பறமும் சந்தோஷம். சச்சந்த கல்பித்தானா, தானே தன் இஷ்டப்படி கல்பித்துக் கொண்ட சபீதி ரச, நம்ம வரிசையா போக கூடாது, எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும் அப்படின்னு தானே கல்பித்துக் கொண்டு போறோம். சொச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக, அந்த சந்தோஷத்தினாலே மஞ்சுஸ்வராக, என்ன மதுரமான நாதம் உடைய அந்த வண்டுகள், மதுலிகா தேனை குடிக்கக்கூடிய, தேனை நக்கி கொடுக்கக்கூடிய வண்டுகள் அர்த்தம். விதது உண்டாக்கின, ஸ்வயம் தே என்ன உண்டாக்கினன்னா ஸ்வயம் தானாகவே உண்டாக்கின. அதாவது கட்டி மோளம் கட்டி மோளம் அப்படின்னு வாத்தியத்துக்கு வாத்தியக்காரன் ஏற்பாடு பண்ணி கான்ட்ராக்ட் பேசி அவனை உட்காந்து வச்சு அந்த சமயத்துல கெட்டி மோனு சொன்னா வாத்தியம் அடிப்ப. ஆனா இது அப்படி இல்லையா, ஸ்வயம் தானாகவே கெட்டி மோன் அடிக்கிறது. சுவயம்வரம் கமபிமங்கல சூரிய கோஷம், ஸ்வயம்வர காலத்திலே ஒரு மங்கள சூரிய கோஷம் என்று செய்ய வேண்டும் அல்லவா, அதை செய்கின்ற ஒரு ஸ்வயம்வர காலத்திலே, அதாவது நிச்சயதார்த்தம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஸ்வயம்வர காலத்திலே அந்த மாலை மாற்றுதல் நடக்கிறதா, அப்போ இந்த மங்கள சூரிய கோஷத்தை செய்யறது. இதுல வேடிக்கை என்ன கேட்டேன், ஸ்வயம்வரம் அப்படின்னு ஏன் சொன்னா, ஆண்டாள் தானே வரித்தார் எம்பெருமான், ஆண்டாள் தானே மாலை சூடி கொடுத்தார் எம்பெருமானுக்கு. பொதுவாக அங்கிருந்து மாலை வரும், ஆனா இங்க அப்படி இல்லை, ஆண்டாளுடைய மாலை முதல்ல போடுதான். அதனால ஸ்வயம்வர காலத்திலே இப்படி ஆண்டாள் தம்முடைய மாலையை கொடுக்க, அதை எம்பெருமான் சிரஸ்னாலே ஏற்றுக்கொள்ள, வண்டுக்கள் தானாக அங்கே இருக்கக்கூடிய தேனை பருக வேண்டும் என்கிற ஆசையினாலே, இல்ல பருகின நிலையில வரக்கூடிய ஆனந்தத்தினாலே ஒன்றாக சப்தம் இட மங்கள சூரிய கோஷமாக, மங்கள வாத்திய கோஷமாக அது ஆயிற்று என்பதாக இருக்கும். அழகான ஒரு கல்பனா ரசத்தையே நாம் இங்கு பார்க்கிறோம். மண்டுக்களுடைய நாதமே அப்படி இருக்கு. சுவயம்வரம் கமபி மங்கள சூரிய கோஷம், கமபினா ஒப்பற்றன்னு அர்த்தம், ஆச்சரியமான ஒரு மங்கள கோஷம். இந்த மாதிரி மங்கள கோஷம் யாருக்கு இருக்க முடியும், இந்த மாதிரி. அது மாத்திரமில்ல, சபீதி ரச என்று சொல்றது, அதனால கல்யாணம் விருந்த குறிப்பா சொல்றிருக்க சொல்றது. கல்யாணம்னாலே விருந்து ரொம்ப முக்கியம், எல்லாருமாக சேர்ந்திருந்து சாப்பிடுவார்கள். ஒரு வேடிக்கை பார்த்தோம்னா, இந்த நாள்ல கல்யாணத்துல பார்த்தோம்னா திருவங்கல தாரணம் ஆகும், திருவங்கல தாரணம் ஆன சமயத்துல ஆகுங்கிற சமயத்துல ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஆய் முடிச்சப்பறம் அடுத்த கட்சம் பார்த்தாது எல்லாரும் அங்க போயிருவோம். ஏன்னா சபீதி சக்தி எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும் பங்கியிலங்கிறதுக்காக, பங்கியில இடம் பிடிக்கிறதுக்காக சத்தம் போட்டுன்னு பேசிட்டே எல்லாரும் நான் முன்னே நீ உன்னே என்று சொல்ல மாதிரி யார் யார் சீக்கிரம் போனோம் அவர்கள் தான் வேகமாக போயிடுவார்கள். அந்த மாதிரி கல்யாண விருந்தா நடிச்சுட்டு இருக்கான் இந்த வண்டுகள்லாம். ஆண்டாளுடைய ஒரு ரசத்தோட கூட எம்பெருமானுடைய திருமுடியில இருக்கக்கூடிய ஒரு வைபவமும் சேர்த்து கிடைக்கிறதுனா நல்ல வாசனை நல்ல ரசம் எல்லாம் கிடைக்கும். அதனால இது கல்யாண விருந்தா நினைச்சிருந்தது. தனியா ஆண்டாள் இது கிடைச்சது இல்ல, தனியா பெருமாள் இது கிடைச்சது இல்ல, இது ஆச்சரியமான கல்யாண விருந்து தானே. அதனால அந்த பிரமோதம் ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக, அதான் பிரமோதம் போட்ட, வெறும் மோதம்னா சந்தோஷம், பிரமோதம் அப்படின்னா பெரிய சந்தோஷம். அதனாலே மஞ்சுஸ்வராக ஆனதுதான் சத்தம் போடுறது அப்படின்னு சொல்றேன். மிருஷ்டாண்டம் இத்திரே ஜனாக என்று சொன்னார்கள். கல்யாணம்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குமா, கன்யா வரையத்தே ரூபம் என்பதாக, பெண்ணானவள் பையன் அழகா இருக்கணும் என்று அவனுடைய அழகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மாதிரி பண்ணுக்கும் பையனுக்கும் பெண்ணை குறித்த ஒரு அழகை எதிர்பார்ப்பு இருக்கும். மாதா வித்தம், அம்மாவானவள், அதாவது பெண்ணினுடைய அம்மாவானவள், பையனுக்கு நல்ல வித்தம் இருக்கா, நல்ல பைசா இருக்கா, நல்ல சொத்து இருக்கா, பொண்ணு போற இடத்துல சௌக்கியமா இருக்க முடியுமா என்பதை எதிர்பார்ப்பார். பிதா சுருதம், அப்பாவானவர் பையன் நன்னா படிச்சிருக்கானா, அவனுடைய படிப்பு இந்த குடும்பத்துக்கு உபயோகப்படுமா என்பதெல்லாம் பார்த்தார். பாந்தவஹா குலம் இச்சந்தி, பந்துக்கள்லாம் இவா நல்ல குலத்தை சேர்ந்தவர்களா என்பதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த ஊரு அப்படின்னு கேட்பார். பொண்ணுக்கு வந்தா பையன் எந்த ஊரு, அவ அப்பா அம்மா என்ன பண்றா அப்படின்னு கேட்டு. மற்றவர்களும் நல்ல சாப்பாடு கிடைக்குமாம் பார்த்தேன். எதிர்பார்ப்பு ஒன்னொன்னு இருக்கும், அதுல ஆகாரத்தை எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து நண்பர்கள்லாம் நிறைய பேர் வருவார்கள், இன்னும் கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் வருவார்கள். எப்ப கல்யாண சாப்பாடு போட போற அப்படின்னு தான் கேட்பா, கேட்கச்சு எப்ப கல்யாணம் கேட்க மாட்டான், எப்ப கல்யாண சாப்பாடு போட போறேன்னு கேட்க, அதை எதிர்பார்ப்பார்கள். அதனால கல்யாணத்துல ஒரு முக்கியமான அங்கமாக அந்த சக்தி அப்படிங்கறதோ சபீதி அப்படிங்கறதோ இருக்கு. அதனால கல்யாணத்தை சொல்லும் போது அதையும் சுவாமி தேசியம் குறிப்பிட்டிருக்க, ஆண்டாள் கல்யாணத்துல அப்படின்னு வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக மஞ்சஸ்வனா மதுலி கோவிதுஸ்வயந்தே சுவாயம்பரம் கமபி மங்கள சூரிய கோஷம். அடுத்த ஸ்லோகம், விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபோ வக்ஷஸ்தலேச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைர் விபுரந்தி யுஸ்மே தத்தேன தேன சிரசா தவ மௌலி மாலாம். கோதா பிராட்டியாரு, உம்முடைய தலையிலே சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் தலைமணங்கி தன் தலையாலே தான் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு என்ன குறையினாலே இப்படி ஏற்றுக்கொள்கிறான், ஏதோ காணாதது கண்டா போலே, ஏதோ அபூர்வமான ஒரு விஷயம் கிடைத்தா போலே அத்தனை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறானே. அவன் இதுவரை இந்த மாதிரி மனத்தை, இந்த மாதிரி வாசனையை அவன் அனுபவித்ததே இல்லையா என்று பார்த்தால் அது இல்லை. எம்பெருமானுடைய திருநாபியிலே இருக்கக்கூடிய தாமரை பூ, அது பிரம்மன் மூலமாக உலகத்தை எல்லாம் படைத்த ஆச்சரியமான தாமரை பூ, அந்த தாமரைப்பூ மனம் நாபி மூலமாக அவனுக்கு இருக்கு. எம்பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறபடியினாலே அவருடைய மனமும் பிராட்டியினுடைய குங்குமம் முதலான, பிராட்டி திருமேனியில் இருக்கும் குங்குமம் முதலான உயர்ந்த மனமும் எல்லாம் வாசனையும் கலந்திருக்கு. திருமார்பிலேயும் வாசனைக்கு குறைவில்லை, திருநாபியிலும் வாசனைக்கு குறைவில்லை. அடுத்து திருவடியில் பார்த்தால் அங்கும் வாசனைக்கு குறைவில்லை. ஏனென்றால் வேதங்களே புஷ்பங்களாக எம்பெருமான் திருவடியை தழுவி நிற்கின்றன. வேதோக்த மந்திர புஷ்பங்கள், வேத மந்திரங்களை சொல்லி புஷ்பங்களை பழுப்பார்கள் இருக்கட்டும், வேதங்களுடைய மனமே திருவடியில் திகழ்கிறது. இப்படியெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும்போது எம்பெருமான் உம்முடைய மாலையை ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தானோ தலையினாலே ஏற்றுக்கொள்கிறார். திருமார்பிலே பிராட்டியினுடைய சம்பந்தம் தானே நல்ல வாசனை இருந்தாலும், திருநாபியிலே தாமரைப்பூவினாலே நல்ல வாசனை இருந்தாலும், திருவடியிலே வேத மனம் கமழ்ந்தாலும், திருமுடியிலே அதற்கு சமமான வாசனை ஒன்று வேண்டும் என்று நினைத்தாலும், இல்ல அதை விட உயர்ந்த வாசனை இருந்தால்தான் திருமுடியிலே அதை வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அதனால் உம்முடைய மாலையை அவன் திருமுடியினாலே ஏற்றுக்கொள்கிறான். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ, நாபியில ஒரு கமலம், அந்த கமலத்துல ஒரு ரஜத் பொடி, அந்த பொடி தான் விஸ்வாயமானம் யோகமாக ஆச்சார். நாபி கமலத்துல இருக்கிற பொடியிலேருந்து தானே பிரம்மா வந்தான், அந்த பிரம்மா மூலமா தானே லோகத்தை எல்லாம் படைச்சார். அதனால உலகமாகவே ஆகக்கூடிய, அதாவது என்ன கேட்டா, இந்த தாமரைப்பூனுடைய மனம் இருக்கும் எம்பெருமான் பத்மநாபன் பெயர், நாபியில பத்மம் இருக்கு, அந்த தாமரைப்பூனுடைய மனம் இருக்கும் அது லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாசனைக்கும் மூலமானது. ஏன்னா அதுல இருந்தா லோகத்துல வாசனையுள்ள பதார்த்தங்கள் எல்லாம் உண்டு. பஞ்சபூதங்கள்ல பார்த்தோம்னா இந்த பிருத்திவின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுல வாசனை உண்டு. வாசனை உள்ளது தண்டவதி பிருத்தின்னு சொல்றாங்க. பிருத்தினா வாசனை இருக்கும், பிருத்தியில எல்லாத்துக்குமே வாசனை இருக்கும். நமக்கு தெரிஞ்சு புஷ்பத்துல பழத்துல அங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்கும். நமக்கு தெரியாமல் கல்லுல மண்ணுல கூட வாசனை உண்டு, இங்குமே வாசனை உண்டு. நமக்கு தெரியாட்டா கூட அந்த நுகரும் சக்தி இருக்கக்கூடிய நாய் முதலானதுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாறாங்கல்ல கூட வாசனை உண்டு. நமக்கு எதுவும் உருப்படி நமக்கு தேன் இருந்தா தேனுடைய வாசனை நமக்கு தெரியுமோ? தெரியாது. பூவுல இருக்கக்கூடிய தேனுடைய வாசனை ஆனா வண்டுக்கு தெரியும். யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அவளுக்கு அது தெரியும். நமக்கு தெரியாதாலும் பரவாயில்ல, வாசனையும் உண்டு. கந்தவதி பிருத்திவின்னு லட்சணமா சொல்றான், எந்த முள்ளும் பிருத்திவின். அப்போ இங்க இருக்கிற பிருத்திவியில மண்ணும் மண்ணை சார்ந்த வஸ்துக்களும் மண்ணிலிருந்து வரக்கூடிய மரம் செடி முதலானதெல்லாம் பார்த்தா மொத்தத்துக்கும் வாசனையும். விஸ்வாயமான இத்தனை வாசனைக்கும் மூலம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்திரமான் வந்து நாபி கமலத்துல அந்த வாசனை. அதனால என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட வாசனை எந்திரமானுக்கு இருக்கு, என்ன குறை இருக்கு? விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபோ, உலகமே உண்டாக்க முடியும், அதாவது உலகமாக மாறும்படி இருக்கக்கூடிய கொடியுடைய கமலம் என்பவனுடைய நாபியில் இருக்கு. வக்ஷஸ்தலே ச கமலாத்தன சந்தனேன, வக்ஷஸ்தலத்தை பிராட்டியினுடைய திருமார்பு சந்தனம் இருக்கான். பிராட்டி இருக்க, அவர் அணைந்திருக்க, அந்த திருமார்பு சந்தனம் இருக்கச்சு என்ன குறை? முதல்ல சொன்னது அப்ராகிருதமான, இது அப்ராகிருதமான. முதல்ல சொன்னது பிராகிருத கந்தம், பிரகிருத்தினாலே வரக்கூடிய கந்தத்துக்கு குறவில்லை. ஏன்னா அதுக்கு மூலமான அப்ராகிருதமான கந்தம் நாபிகமனத்தில் இருக்கு. நாபிகமனம் அப்ராகிருதமா, அதுல இருந்து பிராகிருத்தமான கந்தங்கள்லாம் நிறைய உண்டா இருக்குன்னா. இப்ப சொல்றது என்னன்னு கேட்டா, பிராட்டியினுடைய ஒரு கந்தம் இருக்கு. பக்ஷஸ்தலே ச கமலாஸ்தன சந்தனேன, சந்தனத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கட்டும். பிராட்டியினுடைய திருமேனில் இருக்கிற சந்தனத்துக்குன்னு ஒரு வாசனை. சந்தனமே அப்ராகிருதமாங்க, ஆனால் பிராட்டி திருமேனி சம்பந்தத்தினாலே அந்த சந்தனத்துக்கு இன்னும் வாசனை அதிகமாக அப்படி முன்னாடி பார்த்த முடியும். அது எம்பெருமானுடைய திருமேனில இப்ப இருக்கான். வராக ருதிராபேன சுச்சினாது சுகந்தினான்னு ராமாயணத்துல ஒண்ணு வரும். பிராட்டியே தம் கையினாலே சந்தனத்தை எடுத்து பெருமாளுக்கு தடவிட்டார் ஸ்ரீராமன். அந்த சந்தனம் பெருமாள் திருமேனில் இருக்கச்ச பிராட்டி பக்கத்துல இருந்து விசிறி விசிறாங்க. சீதா பிராட்டி சாமரம் போடுறாங்க, வாலவிய ஜனம் அப்படின்னு. அப்படி பெருமாள் எழுந்திருக்கச்சே எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அனுலித்தம் பராத்தியன சந்தனேனு வரும். சுச்சினாச்ச சுகந்தினா, நல்ல சுத்தமா இருக்கும், சுகந்தி நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு அந்த சந்தனத்தை பத்தி சொல்ற. பிராட்டியம் பெருமாள்மாக சேர்ந்து இருக்கும் போது அயோத்தியா காண்டத்துல சுமந்தர சேவிச்சு திருக்கோரம், தம்பை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருதம் ததர்ஷ சூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே. பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்த போது, இந்த பட்டாபிஷேகத்தன்னைக்கு கார்த்தால காட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்கோலத்துல சேவிச்சார் அவர். அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. சுமந்தருக்கு மாத்திரம்தான் அந்த சேவை கிடைச்சது. அப்படியாக பிராட்டியினுடைய சந்தனம்னா ஒரு பெருமை உண்டோ இல்லையோ? அந்த பெருமை வக்ஷஸ்தலே கமலாஸ்தன சந்தனேன, இன்னொரு வேடிக்கை இருக்குதுல்ல. முதல்ல ஒரு வாசனை சொன்ன, அது விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ அப்படின்னு நாபி கமலத்திலேருந்து வந்த வாசனை. இப்ப இருக்கிற வாசனை என்னன்னா, இதுவும் கமலையினுடைய சம்பந்தம் தான். கமலா அப்படின்னா பிராட்டி, தாமரைப்பூலே இருக்கக்கூடியவாள். அதனால அந்த தாமரைப்பூலுடைய வாசனைங்கிறது நாபிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அவர் தாமரைப்பூல வந்திருக்கா, தாமரைப்பூலுடைய வாசனையும் கலந்து. பக்ஷஸ்தலேச கமலா ஸ்தன சந்தனேனா ஆமோதிதோபி, இதெல்லாம் கலந்திருக்கு. எல்லாத்தோடையும் பெருமாள் நன்னா மனமனமா ஒருத்தன் இயல்பாவே மனமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சென்று விண்டெல்லாம் போட்ட மாதிரி எங்க பார்த்தாலும் நல்ல வாசனை. திருவணியில நிகமைஹி விபுர் அங்கிரி யுக்மே, வேதங்களுடைய வாசனை. வேதமனம் கமழும் எம்பெருமானுடைய திருவடி என்பதாக சுவாமி தேசியம் பல இடத்துல சொல்ற. இங்க வாத்திரங்க இல்ல, பல இடத்துல சொல்ற. வேதங்கள்னாலே ஒரு வாசனை உண்டாம் பெருமாள் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். ஒன்னு வேதங்கள் மொத்தமும் எம்பெருமானையே சொல்கின்றன, வேற யாரையும் சொல்லல. எம்பெருமான் திருவடியில் வந்து விழுந்திருக்கான் வேதம் மொத்தம். நான் உன்னை சொல்றேன் உன்னை சொல்றேன்னு சொல்லி திருவடியில் வந்து விழுந்திருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெருமை. இன்னொன்னு, நாமளே புஷ்பத்தை சமர்ப்பிக்கும் போது வேத மந்திர புஷ்பத்தை சமர்ப்பிச்சோன்னா வேத வாசனையும் சேர்ந்து அதுல வரும். அப்போ ஆமோதிதோபி நிகமைஹி விபுஹு அங்கிரி யுக்மே, திருவடியிலையும் குறவு இல்லை. அப்படி கேட்டா ஆண்டாள் மலையை எங்க ஏத்துக்கலாம் பார்த்தானா, எல்லா இடத்துலயும் நல்ல வாசனை இருக்கு. ஆமோதி வாசனை இருக்கு, வாசனைக்கு சரியான இடம்ங்கிறது திரு தலைதான். அதனால திரு சிரஸ்ல அதை ஏத்துக்கேன சிரசா தவ மௌலி மாலாம், உன்னுடைய மௌலி மாலை உன்னுடைய தலைமுடி மாலை நத்தேன சிரசா, தலை வணங்கி பெருமாள் ஏத்துக்கிறாங்க. அப்படி கம்பீரமா இருந்தா அந்த மாலையை தோல்ல போட்டுருவான், வேண்டாம் மார்பிள ஏற்கனவே இருக்கு. இல்ல ரொம்ப பெரிய ஆகாரமா இருந்தா அந்த மாலையை திருவடியில் சேர்த்துருவா, வேண்டாம் திருவடியில ஏற்கனவே நிறைய வாசனை இருக்கு. ஆனால் சிரஸ்லதான் இதுக்கு சமமான ஒரு வாசனை ஒன்னு வரணும், வேதத்துக்கு சமமாக பிராட்டிக்கு சமமாக ஒரு வாசனை ஒன்னு சிரஸ்ல வேணும் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சிருப்பானோ. அதனால நத்தே என சிரசா சிரஸ்னாலே யோசிச்சிருப்பானோ அத அப்படின்னு. தத்தே நத்தேன சிரசா தவ மௌலி, அதனால எம்பெருமான் என்ன பண்ணிட்டானா, தலை வணங்கிட்டானா, தலை வணங்கலே வச்சுக்கோங்க, வேற எங்கேயாவது போட்டிருப்பான், தலை வணங்கி ஆண்டாளுடைய மலை இந்த தலையிலே சூட்டுங்கோ காமிச்சு தலையில சூட்டி கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இல்ல நத்தேன சிரசா தலை வணங்கி ஏத்துக்கிறான்னு ஆண்டாள் சமர்ப்பிச்சவனை தலை வணங்கி தோல்லியே ஏத்துக்கிறான்னு கூட அர்த்தம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு அவயமா சொல்றது அப்படின்னா ஆமோதிதோபி அப்படிங்கிற அமோதித்தனா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தபோது வாசனை உள்ளவன் தான், ஆனால் இன்னும் சந்தோஷத்தோட இதை ஏத்துக்கிறான். ஆமோதம் அப்படின்னா என்ன அர்த்தம், வாசனை. இன்னொரு அர்த்தம் என்ன, சந்தோஷம். இது எத்தனை இருக்க அப்படின்னால எம்பெருமானுக்கு நல்ல சந்தோஷம் இருந்தாலும் போராது, இன்னும் வேணும் என்பதாக எம்பெருமான் ஏத்துக்கிறான். சிரசா தவ மௌலி மாலாம், உம்முடைய மௌலி மாலை உம்முடைய சிரஸ்னு வந்த மாலையான அப்படின்னாலே அதுவும் சிரசுக்கு ஏற்றது என்பதாக எம்பெருமான் எடுத்திருக்கலாம். என்ன கேட்டானா, பிராட்டி திருமார்பிலே இருக்கார், அதனாலே அவருடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் அதை தன்னுடைய திருமார்பிலே ஏற்றுக்கிறான். இது ஒண்ணு ஒண்ணு பார்த்தா வேதம் திருவடி அப்படி ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுக்கு அண்மையம் இருக்கச்ச, பிராட்டி தன்னுடைய சிரஸ் மாலையை தானே கொடுக்கிறார், அதனால எம்பெருமானும் தன்னுடைய சிரஸ்னாலே ஏற்றுக்கிறான் என்பதாக அந்த அண்மையும் சேரும். ஆமோதிதோபி நிகமேர் விபுர் அங்கிரி யுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌலி மாலாம் சூடாபதேன பரிகிருஷ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதி வேஷ விபர்த்தி கோதே சௌபாக்ய சம்பத அபிஷேக மகாதிகாரம். சுரி கொடுத்த நாச்சியாரே, ஆண்டாள் தாயாரே, எம்பெருமான் உம்முடைய உத்தரிய வஸ்திரத்தை தம்முடைய தலையிலே தரித்துக் கொள்கிறார், உம்முடைய தலையிலே சூடி கிடந்த மாலையை தான் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் ஒரு பெரிய அதிகாரத்தை பெறுகிறார், சௌபாகிய ஐஸ்வர்யம் அதிலே பட்டாபிஷேகம் பண்ணப்படக்கூடிய ஒரு மகா தகுதியை எம்பெருமான் இதன் மூலம் பெறுகிறானோ என்று தோன்றுகிறது என்றார். கோதே என்று கூப்பிடுற, அதாவது ஒருவனுக்கு சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகார், சௌபாகியம் என்கிற சம்பத் ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தினாலே அவனுக்கு அபிஷேகம், அந்த அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய மகா அதிகாரம், பெரிய அதிகாரம். என்ன பண்ணுவா? அந்த அதிகாரம் வேணும்னா அப்படின்னு கேட்டா, கோயில்கள்ல பார்த்தா தெரியும், ஒருத்தர் உற்சவம் பண்ற, பெரிய உற்சவம் பண்ண, எம்பெருமானுக்கு லட்சக்கணக்கில் செலவிச்ச, கூட இருந்து நன்னா கவனிச்சிருந்தார் எல்லாத்தையும், அந்த உற்சவத்தினுடைய பலனாக எல்லாரும் நன்னா சேவிச்சா, உற்சவம் முடிஞ்சு போச்சு, பெருமாள் உள்ள எழுல. அப்ப முதல் காரியமா என்ன பண்ணுவாங்க கேட்டா, உபயக்காரர்கள் மரியாதைன்னு பேர். உபயக்காரர்னா இந்த உற்சவம் பண்ணவர், அவருக்கு ஒரு மரியாதை, அவர்தானே இப்படி ஒரு பாக்கியம் பண்ணவர், சௌபாகிய சம்பத் அபிஷேகம் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கு. இது பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தாவே இந்த உற்சவம் கிடைக்கும் அவருக்கு. அதனால எம்பெருமானுடைய வஸ்திரம், சூடி கலைந்த வஸ்திரம், அதை எடுத்து அவருடைய சிரத்திலே பரிவட்டமாக கட்டுவார்கள். அடுத்து எம்பெருமானுடைய மாலையை எடுத்து பிரசாதமாக அவருக்கு கழுத்திலே இடுவார்கள். பரிவட்டம் கட்டி மாலையிட்டு உபயக்காரர் மரியாதை அப்படின்னு ஆச்சுன்னா சடாரியாகும். அவர் அந்த மாலை புஷ்பத்தோடு கூட அப்படியே பெருமானை சேவிச்சு, அப்படியே கோயில பிரதட்சிணம் பண்ணி, அது அப்படியே அவர் தங்க ஆம் வரைக்கும் கூட போகலாம். அந்த மாலையை சட்டுன்னு எடுத்துடக்கூடாது, அது பெரிய பாக்கியமா. அது சில ஊர்கள்லாம் அந்த உபயக்காரர்களை கிரகம் வரைக்கும் கொண்டு வர்றது கூட உண்டு. பாக்கியத்தோடு கூட ஆத்துக்கு கொண்டு வரும்போது ஆம் வரைக்கும் கொண்டு போவார் அவர். அப்ப அவர்ல அந்த பரிவட்டத்தோடு கூடியும் அந்த மாலையோடு கூடியும் அவர் கிரகம் வரைக்கும் போவார். சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் வாத்திய கோஷத்தோட நாள் பக்கத்துக்கு போகும்போது ராத்திரி ஒரு மணிக்கு போவார். ஏன்னா ஒரு மணி ஆகும் உற்சவம் முடியறது, வாகனத்திலிருந்து கலைஞ்சி பெருமாள் உள்ள ஏழு முடியத்துக்கு ஒரு மணி ஆகும். அந்த ஒரு மணிக்கு மேல அவர் அந்த வஸ்திரத்தையும் அந்த மாலையையும் தரிச்சுண்டு அவர் கோயில் பிரதக்கம் வந்து ஆத்துக்கு வாத்திய கோஷத்தோடயே போவார். அது சௌபாகிய சம்பத், அவருக்கு கிடைச்சது அவர் பெரிய பாக்கியம். உபயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம், ஒரு பெரிய தகுதி வந்துட்டான் சௌபாகிய சம்பத் அபிஷேகம் பண்றது. அதனால எம்பெருமானுக்கு தலையில் ஒரு பரிவட்டம், கழுத்துல ஒரு மாலை போட்டு வச்சிருக்கா. பரிவட்டம் என்னங்கன்னா, சூடாபதேன பரிகிரிஷ்ய தவோத்தரியம் தவ உத்திரியம், ஆண்டவளுடைய உத்திரியம் இருக்கொள்ளியோ. எம்பெருமான் சூடி கலைந்த உடுத்து கலைந்தனின் பீடகவாடி உடுத்து கலத்ததுண்டுங்கிற மாதிரி எம்பெருமான் சூடி கலந்த மாதிரி எம்பெருமான் சூடி கலைந்த அந்த வஸ்திரத்தை கொடுப்பான். ஆண்டாளுடைய உத்திரியம், மேல் உத்திரியம் இருக்கொல்லியோ, அதை கொடுத்துருக்கலாம். அதை எம்பெருமான் தலையில் வச்சிருக்க, சூடாபதே ந பரிகிரிஷ்யா கொடுக்கறது இருக்கட்டும், எம்பெருமான் ஏத்துக்கிறான். சூடாபதேன பரிகிரிஷ்ய தவோத்தரியம், ஆண்டாளுடைய உத்திரியத்தை தன்னுடைய தலையாலே தாங்குகிறான். மாலாமபி த்வதலகை ரதிவாஸ்ய தத்தாம் த்வதலகைஹி, உம்முடைய திருக்குழல் கற்றைகள்னாலே அதிவாஸ்ய நல்ல வாசனோடு கூடி கூக்கப்பட்ட மாலை கொள்ளும், அதையும் சூடாபதேன பரிகிரிஷ்ய, அதுவும் தன்னுடைய சிரஸ்னாலே எம்பெருமான் ஏற்றுக்கிறான். தலை வணங்கி தன்னுடைய தோளில் ஏற்றுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சூடா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அவனுக்கு ஒரு பரிவட்டம் சாத்தி மாலையை கட்டி மாலையை போட்ட மாதிரியாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சு. சில சமயம் என்ன பண்ணுவான் கேட்டா, இந்த பரிவட்டம் மாலையெல்லாம் முதல்ல சாத்துவான் சில விசேஷ கைங்கறி வரவர்களுக்கு. உதாரணமாக திருத்தேர் உற்சவம் அப்படின்னா, திருத்தேர் உற்சவத்துல அந்த தேருக்கு முன்னாடி கட்டை போடுவது முதலானதெல்லாம் கிராமத்துல ஜனங்கள் செய்வார்கள். அது ரொம்ப கடினமான காரியம். கட்டை போட்டு தேர்ல பத்திரமா திருப்பி கொண்டு வர வரைக்கும் அங்க ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஏதாவது இருக்கும், அவர்கிட்ட பொறுப்பா ஒப்படைப்பான். கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த குழுவுக்கு தலைவன் யாரோ அவருக்கு முதல்ல பரிவட்டம் கட்டி மாலையை போட்டு அவன் வந்து பிரதட்சணங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் வந்து தேர் ஓட்டலாம், அதுக்கான சன்னாகங்கள்லாம் வந்து தேர் ஓட்டலாம் சொன்னப்பறந்தான் தேர் ஓட்டுவான். பின்னாடி ஊர் முழுக்க திருத்தேர் இழுக்க போறது, அதுக்கு இவன் பிரதானமான காரணம், இவன் தான் நடத்த போறான் அதை. அதனால சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம், பெரிய அதிகாரம் ஒன்று கொள்ளியும், இந்த அதிகாரத்துக்காக இவனுக்கு முதல்ல பரிவட்டம் கட்டி மாலை போட்டு. இந்த மாதிரி பல இடத்துல உண்டு. உபயக்காரர்கள் மரியாதை பின்னாடி நடக்கும். சில சமயம் என்னன்னு கேட்டாங்க, சில உற்சவங்களுக்காக முன்னாடியே சில மரியாதைகள்லாம் செய்யறது. இப்போ எம்பெருமானுடைய சௌபாகியம் ஆண்டாளோடு சேர்ந்து இருக்க போறார் அப்படிங்கிறது, கோதாபி ரெட்டியோட சேர்ந்து இருந்து ஜெகத்தையெல்லாம் ரட்சிக்க போறார் என்பது, கோதாபி ரெட்டியோட சேர்ந்து இருந்து சரணாகதி பண்ணவர்களுக்கெல்லாம் ரட்சணம் கொடுக்க போறார் என்பது, அதற்கு முன்னாடியாக அது சேருவதற்கு முன்னாடி இந்த மகா அதிகாரத்தை எம்பெருமான் பெற்றுக் கொண்டார் என்பதாக சொல்லும்படி இது இருக்கான். இந்த கல்யாண வைபவம் அப்படிங்கிறது ஆண்டாளோட அந்த கல்யாண வைபவத்தினால்தானே என்ன பெருமைங்கிறது பின்னாடி சொல்ல போற தேசிக்கிறேன். பெருமாளும் ஆண்டாளும் சேர்ந்து இருந்தா அது என்ன அழகு, பெருமாளும் ஆண்டாளும் சேர்ந்து இருந்தா நமக்கு என்ன லாபம், இது என்ன வரப்போகுது, அவளுடைய ரட்சணத்துல என்ன பெருமை எல்லாத்தையும் பின்னாடி. இந்த கல்யாணத்தை முடிச்சாச்சுன்னா அடுத்ததான் இவருடைய சேர்த்தி இருக்குல்லையோ, சேர்த்தி அழகை பார்க்கணும். சேர்த்தி அழகையும் சேர்த்தி வைபவத்தையும் அதை பத்தி நிறைய சொல்ல போறேன். இப்ப கல்யாணம் நடந்து இருக்கும் போது அதை பெருமாள் ஏற்றுக்கொண்டா, சூடாபதேன ஏற்றுக்கொண்டா என்பதாக பார்க்கும்போது ஆண்டாளுடைய பெருமையும் தெரிகிறது, எம்பெருமானுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கு என்பதாகவும் தெரிகிறது. சூடாபதேன பரிகிரிஹ்ய தவோத்தரீயம் மாலாமபித்வதலகைரதிவாஸ்ய தத்தம். உம்முடைய திருக்குறள் கற்றையிலேன்னு வந்த மாலைன்னு அர்த்தம். அதனாலே வரக்கூடிய வாசனை கொண்ட மாலை இல்ல, திருக்குறள் கற்றையிலிருந்து வந்த மாலை, அதனாலே அப்ராகிருதமான வாசனையோடு கூடிய மாலை. புஷ்பத்தினாலே கேசத்துக்கு வாசனை லோகத்துல, அதுக்காக தான் பெண்கள் எல்லாம் கேசத்துல புஷ்பம் வச்சிருக்காங்கன்னா புஷ்பத்தினுடைய வாசனை கேசத்துக்கு வரணும். ஆனா ஆண்டாளுக்கு என்ன கேட்டா, ஆண்டாளுடைய வாசனை அந்த கேசத்தினுடைய வாசனை புஷ்பத்துக்கு போகும். அப்படிப்பட்ட அப்ராகிருதமான கந்தம் உடையவர் மாலாமபி. அது பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த வாசனை தன் கேசத்துக்கும் வரணும் அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க. ஆண்டாளுடைய வாசனை வரணும் அப்படின்னா அது தலையில் வாங்கினா தானே வர முடியும், இல்லட்ட வராதே. இப்போ மாலாமபி ரதிவாஸ்ய தத்தாம் பிராயண ரங்கபதி ரேஷ பிபர்த்தி கோதே. ரங்கநாதன் இதைத்தான் பரிசின் இருக்கான், பிராயணன பெரும்பாலும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகானம். சௌபாகிய சம்பத்து, நல்ல பாக்கியம் பண்ணவர்களுக்கு அந்த பாக்கியமே ஒரு பெரிய சம்பத்து. அந்த சம்பத் அபிஷேகத்துக்கான மகா அதிகாரத்தை எம்பெருமான் இதன் மூலமாக பெறுகிறான், அதை பெற்றுக்கொள்கிறான் என்பதாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. ஆண்டாள் மேல எத்தனை பக்தி பரவாசியம் இருந்தாதான் இப்படி சாதிக்க முடியும். எம்பெருமானை கூட அடுத்த பட்சமாக்கி ஆண்டாளை உயர்த்தி சொல்றார். அதற்கு காரணம் என்னங்கிறது பின்னாடி வரப்போறும். ஏன்னா இதோட இதனால இதனாலதான் எம்பெருமானுக்கு ஒரு சௌபாகியம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை எல்லாம் ஆண்டாள்னாலே வருது, ரக்ஷண பெருமை ஆண்டாள்னாலே சிறக்க இருக்கு அப்படின்னு சொல்ல போற. துங்கை நகிருத்ரி மதிரஸ்வயமுத்தமாங்கை எம் சர்வகந்தயிதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபித்வதீய குடிலாலகவாசிதாபிஹி. நாச்சியாரே, வேதங்கள் எல்லாம் தம்முடைய சிரஸ்தான வேதாந்தங்களிலாலே எம்பெருமானை கொண்டாடும் போது சர்வகந்தா என்று கொண்டாடுகின்றனர். சகலவிதமான கந்தங்களும் உடையவன் என்பதாக வேதமே சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானே உம்முடைய திருக்கேசத்திலிருந்து சம்பந்தம் பெற்று வந்த மாலைகள்னாலே ஒரு தனிப்பட்ட ஒரு வாசனையை பெறுகிறானோ, வேறு ஒரு புது வாசனை அவனுக்கு இதன் மூலம் கிடைக்கிறதோ? ஆம், கிடைக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு சர்வகந்தான ஒரு திருநாமம், அது வேதத்தில் இருக்கிற திருநாமம். சர்வகந்த சர்வரச சர்வமிதமத்த அவாகி அநாதரஹா என்றெல்லாம் எம்பெருமானை சொல்றது. அவனுடைய குணங்களை இட்டு சொல்லும் போது சர்வகந்தான வேதமே எம்பெருமானுக்கு டைட்டில் கொடுக்கிறது. சர்வகந்தான என்ன சொன்னா எல்லா விதமான கந்தங்களும் உடையவன் அப்படின்னு. அப்ராகிருத்தமான கந்தங்கள் எல்லாம் ஒரு குறைவும் இல்லாமல் எம்பெருமானுக்கு உயர்ந்த ரீதியிலே இந்த கந்தங்கள் எல்லாம் சர்வவிதாக அபரிமிதாக கந்தாக பாஷ்யகாரர் அண்ணா சாதிக்கிறார். ஏன்னு கேட்டா பாஷ்யகாரர் சாதிக்கிறார் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் முதலானதெல்லாம் எம்பெருமானுக்கு சப்தம் கிடையாது, எம்பெருமானுக்கு கந்தம் கிடையாது, எம்பெருமானுக்கு ரசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பிராகிருதமான கந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிற மாதிரியான கந்தம் கிடையாது. நம்மளுடைய கந்த லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. நம்ம கந்தம் சில சமயம் கந்தமா இருக்கும், சில சமயம் துர்கந்தமா இருக்கும். நமக்கு இருக்கிற கந்தங்கள்லாம் அப்படிதான். ஆனா இந்த மாதிரி பிராகிருதமானது ஒன்றும் கிடையாது. அப்ராகிருதாக அப்ராகிருதங்களான நிரவதிக போக்கியமான சர்வ விதமான கந்தங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு. சீவீண்ட லோகத்திலே போனோம்னா அங்க நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கான், அதெல்லாம் அப்ராகிருதமான புஷ்பங்கள். அதுல வரக்கூடிய கந்தமே அப்ராகிருதமான கந்தம், அச்சயமா இருக்கும். அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட கந்தம் எம்பெருமானுக்கு நிறைய இருக்கு, ஒரு குறவும் இல்லாமல் இருக்குங்கிறது சர்வகந்தாக. அந்த மாதிரி சர்வரசாக எல்லா ரசங்களும் இருக்கு. சர்வமிதம் அபியாத்தாக, இதை எல்லாத்தையும் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கான். இந்த கந்தம் ரசம் எல்லாம் தன்னுடையதாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கான் என்று வேதம் சொல்றது. அப்போ வேதமே சொல்லும்படியான சர்வ விதமான அப்ராகிருதமான திவ்யமான கந்தங்கள் எல்லாமே குறைவில்லாமல் எம்பெருமானுக்கு இருக்கும் போது உன் மாலையில ஏன் அவன் ஆசைப்பட்டான்? ஏதோ குறைவு இருந்தாதானே இந்த மாலைய தன்னுடைய சிரஸ்ல வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மாலையினுடைய வாசனை தன் சிரஸுக்கு வரணும்னு நினைக்கிறான். அது ஏன்னு கேட்கிற வேதம் சொன்னது ஒருவேளை குறைஞ்சு வேதம் வெறும் சொல்லிக்கும் சொல்ல முடியுமானா? அது கிடையாது. துங்கைஹி அகிருத்திரிம கிரஹா ஸ்வயமுத்தமாங்கைஹி, வேதங்கள்லாம் அகிருத்திரிம கிரஹா நித்தியமான வார்த்தை, ஏதோ தாற்காலிகமா சொன்னது அப்படின்னு இல்ல. ஏதோ அன்னைக்கு வேதம் சொல்லச்சிருந்தது இன்னைக்கு கிடையாதுங்கிறது இல்ல. வேதமே நித்தியமானது. இல்ல யாராவது ஒருத்தர் தனக்காக எம்பெருமான் கிட்ட சொல்லி வச்சார் அப்படிங்கிறது கிடையாது. வேதம் நித்தியமாக எல்லாருக்குமாக எப்பொழுதுமாக எழுதி வச்ச விஷயம். துங்கைஹி உத்தமாங்கைஹி, வேதத்திலையும் கூட வேற எங்கேயாவது மூலையில எங்கேயாவது சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிலதெல்லாம் அர்த்தவாத வாக்கியம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகும். ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொன்னேன். இது அப்படி இல்லை. வேதாந்த பாகம் இருக்கும் இல்லையோ, வேதத்தினுடைய அந்த பாகம், அந்த அந்த பாக வேதாந்த பாகத்தில் உபநிஷத் பாகத்தில் இருக்கு. அதனால உபநிஷத் பாகத்துக்கு வேதத்தினுடைய சிரஸ்னு பேர். சிரஸ்ங்கிறது உத்தமாங்கம்னு பேர். அங்க வேதத்தினுடைய உத்தமாங்கமான வேதத்தினுடைய சிரஸ்தான வேதாந்தத்திலே உபநிஷத்திலே இந்த விஷயம் சொல்லியிருக்கு. வேதமே தன்னுடைய சிரஸ்னால இந்த விஷயத்தை கொண்டாடுது, தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால என்று மாணி. அதனால உபநிஷத்தெல்லாம் வேதத்தினுடைய சிரஸ் தான், வேத சிரஸ் வேதாந்தம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட உபநிஷத்துல இது இருக்கு. தொங்கை ரகிருத்ரி மகிரஹா ஸ்வயம் உத்தமாங்கைஹி, தொங்கைஹி உத்தமாங்கைஹி, உயர்ந்த சிரஸ் அது. மற்றதெல்லாம் மாதிரி கிடையாது. வேதத்துல கர்மபாகத்துல பார்த்தோம்னா ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கா, எல்லாருக்கும் நிறைய பெருமையை சொல்லியிருக்கு. ஆனால் வேதம் தன்னுடைய சிரஸ்னாலே குறிப்பிட்ட ஒரே பிரம்மா அப்படிங்கிறது எம்பெருமான் நாராயணன் தான். வேற யாரும் பிரம்ம அப்படின்னு சொல்லல. வேற யாரையும் நீ மோட்சத்துக்காக உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லல. வேற யாரும் இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சாள் அப்படின்லாம் சொல்லல. பிரம்மன்னு ஒண்ணுதான், இந்த பிரம்மன் தான் ஜெகத்தை சிருஷ்டிது, பிரம்மன் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வேதாந்த பாகம் அழகா சொல்றோம். கர்ம பாகம்னா முதல் பாகம் இருக்கும் இல்லையோ வேதத்திலேயே, முன் பாகம் பூர்வ பாகம்னு வா இல்ல கர்ம பாகம்னு வா, அதுல பல தேவதைகள் ஆயிரக்கணக்கான தேவதைகள் சொல்லியிருக்கு. அவாளுக்கு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை. இவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், இவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், இவர் ஞானத்தை கொடுப்பார், இவர் வியாதியை போக்குவார், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட யாகங்கள், ஏகப்பட்ட தேவதைகள், அந்த தேவதைகள் பலன் கொடுப்பா அப்படின்னு நிறைய இருக்கு எல்லாம். அப்போ அந்தந்த தேவதைகளை புகழும்படியான வார்த்தைகள்லாம் கூட இருக்கு. இந்த தேவதை மொழி இவர் இப்படிப்பட்டவர், இப்படி எல்லாம் பலம் கொடுப்பார், அதெல்லாம் இருக்கு. ஸ்வயம் உத்தமாங்கைஹி, வேதத்தினுடைய வேதத்திலேயே உத்தமமான அங்கம் எது அப்படி கேட்டா உபநிஷத் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், இப்படி எல்லாம் பல பாகம் உண்டு வேதத்துல. பொதுவாக எந்த சாஹியை எடுத்தாலும் வேதம் சொன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அசனன் வேதம், நாலா பிரிச்சா ஒவ்வொரு வேதத்திலையும் பல சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையிலையும் சம்ஹிதா பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம், இப்படி பல பாகம் இருக்கு. அதுல வேதத்துல இத்தனை அங்கம் இருக்கும் இல்லையோ, இத்தனை சாக்கைகள் இருக்கு, அதுல சம்ஹிதா பிராமணம் இருக்கும் இல்லையோ, இதுல எல்லாத்திலையும் உத்தமம் எது அப்படின்னு கேட்டான்னா உபனிஷத். ஒவ்வொரு சாக்கையிலையும் உபனிஷத்து உண்டு, எத்தனை சாக்கை இருக்கோ அத்தனை உபனிஷத். அதனாலதான் தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு போடுறான். தைத்திரிய சாக்கையில அந்த உபனிஷத் இருக்கு, சம்ஹிதா இருக்கு, பிராமணம் இருக்கு, ஆரண்யம் இருக்கு, இந்த ஆரண்யத்துக்குள்ள உபனிஷத் இருக்கு, இது இல்லாம ஆரண்யத்துக்கு தனி பாகம் இருக்கு. இத்தனை இருந்தாலும் வேதத்துல ரொம்ப உத்தமமான போர்ஷன் எது அப்படின்னு கேட்டானா வேதாந்தாது சாஸ்திரம் அப்படிங்கிறேன். வேதாந்தம் தான், உபனிஷத்து தான், அதான் உத்தம அங்கம் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் உத்தம அங்கம்னா சிரசு, தலைக்கு வந்து உத்தம அங்கம் அதுவா. அப்ப வேதத்தினுடைய சிரசுனா வேதாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உத்தமமான அங்கத்தினால வேதம் சொல்றது, மற்ற அங்கத்தினாலே பல தேவதைகள்லாம் சொன்னா கூட உத்தமமான அங்கத்தினாலே வேதாந்தத்தினாலே எம்பெருமான் அவனை சர்வகந்தா அப்படின்னு சொல்லும் போது எத்தனை கௌரவம் கொடுத்திருக்குன்னு பார்க்க. துங்கைகி சிரேஷ்டமான அகிருத்ரிமகிரஹா, உண்டாக்க பண்ணப்பட்டதான நித்தியமான வேதங்கள் ஸ்வயம் தாமாகவே உத்தமாங்கைகி உத்தமமான அங்கத்தினாலே தன்னுடைய சிரஸ்னாலே உபனிஷத்துகளாலே எம் சர்வகந்தைகி எந்த எம்பெருமானை சர்வகந்தா என்பதாக சாதாரம் உத்வகந்தி ரொம்ப ஆதரவோடு கூட தலையில வச்சு கொண்டாடுறார். உத்வகந்தினா தலையில் வச்சு கொண்டாடுறது, தலையாலே சொல்றது, தலையில் வச்சு கொண்டாடுறது, ரொம்ப ஆதரவோட குணங்களை சொல்றது. உபநிடத்துகள் எல்லாமே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லச்சு ஆதராத் அப்படிங்கிறார் வியாசன். ஆதராதல உபஹா, இந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டா இல்லையான்னு பிரச்சனை உண்டு. ஏன்னா சில சமயம் பார்த்தா குணங்களை எல்லாம் சொல்லிட்டும் பார்த்தா இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. இப்ப கந்தமே எடுத்துப்போம், இந்த இடத்துல சர்வகந்தான் இருக்கு, இந்த இடத்துல பார்த்தாலும் அகந்தம் இருக்கும். இவர் அவனுக்கு கந்தம் கிடையாது, ரூபம் கிடையாது, ரசம் கிடையாது, அப்படிலாம் எத்தனை அத்ரேக்ஷம் அக்ராட்சம்னு சொல்லும் போது அசப்தம் அரூபம் அஸ்பரிசம் அப்படிலாம் சப்தம் கிடையாது, ரூபம் கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தா ஆச்சரியமான ரூபம் இருக்குன்னு வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தா கந்தம் இல்லைன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தாலும் நல்ல ஆச்சரியமான கந்தம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதுல எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்ப வியாசர் சொன்னார் ஆதராத் அலோபஹா, அப்ப இல்லைன்னு பண்ணிடாத இருக்கு, ஏன்னா வேதமே ஆதரவோட சொல்ற அப்படின்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தானே. ஆனா ஒரு தடவை இல்ல பல தடவை சொல்லும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பல இடத்துலயும் சொல்லும். அதாவது எந்த இடத்துல எந்த விஷயத்திலே நமக்கு ஆதரவு இருக்கோ அந்த விஷயத்தை நாம பல தடவை சொல்லுவோம். இருக்காரு எனக்கு நல்ல உபகாரம் பண்ணிருக்கார் அப்படின்னு பல பேர்த்த போய் சொல்றான், நிறைய உபகாரம் பண்ணிருக்காரு என்கிட்ட, அவரால் தான் நான் இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட அத்தனை ஆதரவு, ஆதரவு இல்லை வச்சுக்கோங்க அவர் உபகாரம் பண்ணா கூட கண்டுக்குவேன். ஆனா வேதம் என்ன சொல்றது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பல இடத்திலே திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்றது. அதனால இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அகந்தா, கந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா பிராகிருத்தமான கந்தம் என்ன கேட்டானா கந்தம் இருக்குன்னு பெருமாளுக்கு சொன்னான்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன நினைச்சிருந்தோம், நம்மள மாதிரி நினைச்சிருந்தோம், நமக்கு அதான் ஃபர்ஸ்ட் மனசுல உடனே அதான் தோணும். சரீரம் அப்படின்னுக்கு எம்பெருமானுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னா உடனே என்ன நினைச்சிருந்தான்னா நம்மள மாதிரி சரீரம் இருக்கும். நமக்கு சரீரம் என்ன, கர்மத்தினாலே வந்தது. நமக்கு சரீரம் இதுன்னா நமக்கு சுக துக்கத்தை கொடுக்கறது. நமக்கு சரீரம் எப்படின்னா ஹேயமா இருக்கு, கிருஷ்ணையும் வலியை கொடுக்கறது, போனா போறோங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எப்படி உனக்கு சரீரம் உண்டா அப்படின்னா இல்லப்பா, அசரீரம் சரீரம் கிடையாது, இந்த மாதிரி சரீரம் கிடையாது. ஆனா ஜெகத்து முழுக்க அவனுக்கு சரீரம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நம்மளை போல சரீரம் உனக்கு கிடையாது, ஆனா உலகத்தை முழுக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து ஆத்மாவா ஆடுற அப்படின்னா அதெல்லாம் சரீரம் சொல்றேன். இந்த கர்மத்தினாலே வந்தது இல்லை, சரீரம் இல்லை, ஆத்மாவாக இருக்கிற அப்படின்னாலே வந்து சரீரம். அப்போ கந்தம் இருக்குன்னா நம்மளை போல கந்தம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கந்தத்துக்கு எத்தனையோ தோஷம், அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் இருக்காது, நன்னா இருக்கும் நன்னா இல்லாம போகும் அப்படிலாம் உண்டு. ஆனா அது அப்படி அதெல்லாம் அப்புறம் மாட்டோம். அதனால வேதம் என்ன பண்றதுன்னு கேட்டா, கந்தம் இல்லைங்கிற பிராகிருதமான கந்தம் இல்லை, பிராகிருதமான சரீரம் இல்லைன்னு சொல்லி, அப்ராகிருதமான சரீரம் இருக்கு, அப்ராகிருதமான கந்தம் இருக்குங்கிறத ரொம்ப ஆதரவோடு கூட பல இடத்துல சொல்றது. கேட்டா அப்படியே விட்டுற வேண்டியது தானே. எம்பெருமானுக்கு லோகமெல்லாம் சரீரங்கிறது ஒரு இடத்துல வேதம் சொல்லல, பல இடத்துல சொல்றது. அது மாதிரி கந்தம் முதலான குணங்கள் இருக்குங்கிறத பல இடத்துல வேதம் சொல்றது. அப்போ ஆதரவோட சொல்றது அப்படின்னால, இதெல்லாம் நீ வேடிக்கைக்கு சொன்னது ஒன்றும் இல்லைன்னு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது வியாசர் சொன்னார். ஆதரார் அலோகா. அது அதே மாதிரிதான் இந்த கந்தத்தையும் சர்வ கந்தி சாதரம் உத்வகந்தி, சர்வவிதமான கந்தமும் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆதரவோடு கூட வேதம் சொல்றதுனால உண்மையிலேயே சர்வமே இருக்குங்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சில சமயம் சர்வ அப்படின்னா மொத்தத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சில இடமெல்லாம் உண்டு. சர்வன்னு சொல்லியிருக்கா, ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு உண்டு. சர்வேஜோ தரிசு பொண்ணு மாசம்னா, அதாவது ஒவ்வொரு பலனுக்காக ஒரு யாகம் சொல்லியிருக்கு. இந்த பலனுக்கு இந்த யாகம், இந்த பலனுக்கு இந்த யாகம் அப்படியே வரிசையா சொல்லி வந்து எல்லா பலனுக்கும் தரிசு பொண்ணு மாச யாகம், எந்த பலன் வேணாலும் எல்லாத்துக்கும் தரிசு பொண்ணு மாச யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. இப்ப எல்லாத்துக்கும் கிடைக்கும் தான் மோட்சத்தை கிடைக்குமா? தரிசு பொண்ணு யாகம் பண்ணா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. என்ன எல்லாத்துக்கும் சொன்னாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்றப்பனோ அது எல்லாத்துக்கும் தான். இது வியாக்கியானம் பண்றது, ஒரு வியாக்கியானம். முன்னாடி எல்லாம் அப்படிங்கிறது முன்னாடி குறிப்பிட்ட எல்லாத்தையும் சொல்லும். பொதுவாகவே அப்படிதான் லோகத்துல மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்ல அவரைக்கா இருக்கு, வெண்டைக்கா இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, புஷ்ணிக்காய் இருக்கு அப்படின்னா, நீ என்ன வாங்கிட்டு வந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இருக்கிறது இல்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லை. முன்னாடி என்ன சொல்லிருக்கானோ அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாங்கிறது அப்படிதான் அர்த்தத்தை கொடுக்கும். அந்தந்த கான்டெக்ட், அந்தந்த பிரகடனத்தை நினைச்சிட்டு அர்த்தம் கொடுக்கும். அந்த மாதிரி நீயம் சர்வகந்தி, சர்வகந்தமும் எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்லிச்ச. ஒருவேளை இது மட்டும்தான் இருக்கா, அது மட்டும்தான் இருக்கா, சர்வன்னா எல்லாத்தையும் சொல்றதா அப்படின்னு அதெல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஆதரவோடு கூட மொத்தமும் இருக்கு அப்படின்னு தலையினாலே வச்சு தாங்குறதான். தானாகவே சொன்னார், உத்வகந்தி ஆமோதம் அன்யம் அதிகச்சதி மாலிகாபி. யாரை இப்படி கொண்டாடுறது? எம்பெருமானைத்தான் இந்த மாதிரி சர்வகந்தகான்னு கொண்டாடுறது. அது யார கொண்டாடுறதோ அவன் போய் ஆண்டாள் மாளிகைக்கு ஆசைப்படும். வேற ஏதாவது ஆசைப்பட்டா பரவாயில்ல, ஆண்டாள் மாளிகையில இருக்கக்கூடிய வாசனை வேணும், ஆண்டாளுடைய வாசனை வேணும் அப்படின்னு ஆசைப்படும். வேடிக்கை சொல்ல சர்வகந்தனாச்சே, இவனுக்கு எடுக்கிறது ஆமோதம் அந்யம், வேற ஒரு வாசனை, வேதத்துல சொன்ன வாசனை இருக்கட்டும், அது இல்லாத ஒரு வாசனை, ஆண்டாளுடைய வாசனை, அது வேணும்னு ஆசைப்படுறான். ஆமோதம் அன்யம் அதிகச்சதி மாளிகாபிஹி, இந்த மாளிகையினாலே, இந்த மாளிகையினாலே வேறொரு வாசனையை எம்பெருமான் பெறுகிறான். சோபி அப்படிப்பட்ட எம்பெருமான், வேதத்திலே சர்வகந்தகம் சொல்லப்பட்ட எம்பெருமான் கூட, ஸ்வதீய குடில அலக வாசிகாபிஹி, உம்முடைய சுருண்ட திருக்குழல் கற்றையினாலே வாசனை பெற்ற மாளிகைகள் அப்படின்னு. பெரிய உம்முடைய, அதான் முக்கியம், உம்முடைய சம்பந்தம் அந்த மாலைக்கு இருக்கு. வேதம் சர்வகந்தகான் பொதுவாக சொல்லியிருக்கட்டும், ஆனால் ஆண்டாளா அவதாரம் பண்ணி இந்த பூலோகத்துல பெரியாழ்வாருடைய தோட்டத்துல ஆண்டாளா அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தினாலே அவருடைய பெருமேனி சம்பந்தத்தினாலே வரக்கூடிய மாலை எம்பெருமானுக்கு அந்த மனம் உண்டு வேதம் சொல்லிதான் இல்லையான்னு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய சர்வகந்தங்களும் உண்டுன்னு தான் சொல்லி சம்பவத்தை பத்தி வேதம் சொல்லித்தா இல்லையான்னு தெரியல, ஆனால் அது நடந்திருக்கு. அதனால எம் சர்வகந்தி சாதனம் உத்வகந்தி ஆமோதம் அந்யம் அப்படிங்கிற வேதத்துல சொன்ன கந்தம் இருக்கட்டும், வேற ஒரு கந்தம், இது திவ்ய பிரபந்தத்துல சொன்ன கந்தம் என்ன வச்சுக்கலாம், ஆண்டால் பாசுரத்தினாலே இருக்கொள்ளி ஆமோதம் அந்யம். முன்னாடி சொன்னது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆமோதம், எம்பெருமானுக்கே சர்வ கந்தங்களும் உண்டு அப்படின்னு சொல்லும் போது வேதம் என்ன பண்றது, எல்லா கந்தங்களும் எம்பெருமானுக்கு சேஷம் அப்படிங்கிறது. அவனுடைய தானே எதுவானாலும். லோகத்திற்கு கந்தங்கள் கூட எம்பெருமானுடைய தானே. அப்ராகிருத்தமான கந்தங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கே உரியவை, அதனால எம்பெருமானுடையது அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா, ஆண்டாளுடைய கந்தம் அப்படிங்கிறதுக்கு எம்பெருமானுக்கே சேஷம் அப்படிங்கிறது இல்ல, ஆண்டாளுக்கு சேஷமானது அது எம்பெருமானுக்கு வந்து சேர. அதாவது வேற விதமா சொன்னோம்னா, எம்பெருமானுக்கே சேஷமான வஸ்துக்களை நாம எல்லாம் நம்மளுடையதான் நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு இந்த வாசனை எம்பெருமானுடைய கந்தம் தான், அது வேற ஒரு விதத்தினுடைய சொல்றேன். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ரூபமோ அசமோ கந்தமோ ஸ்பர்சமோ எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷமான, ஆனா நாம கொஞ்ச நாள் அனுபவிச்சு நம்முடையதான் நினைச்சிருக்கோம். அப்படிதானே வழக்கம். ஆனால் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆண்டாளுக்கு சேஷமான ஆண்டாளுடைய ஒரு கந்தத்தை எம்பெருமான் தன்னுடையதாக இருக்கு, இது எனக்கு வேணும் அப்படி தன்னுடையதாக இருக்குதான். அதனால்தான் ஆமோதம் அந்யம் அதிக சத்தியமான, வேற ஒரு ஆமோதம், ஆச்சரியமான ஒரு ஆமோதம் இது. இதே எம்பெருமான் ஆமோதம்னா வாசனைன்னு அர்த்தம். முன்னாடியே சொன்ன ஆமோதம்னா வாசன் ஒரு அர்த்தம், சந்தோஷம் ஒரு அர்த்தம். தேசியனால்தான் அந்த பதத்தை திருப்பி திருப்பி போடுற. ஒரு வாசனை மாத்திரம் இல்ல, ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எம்பெருமான் தெரிகிறார். ஆமோதம் அந்யம் தனிப்பட்டதான, வேற எங்குமே இல்லாததான, இதுவரைக்கும் கிடைக்காததான ஒன்று ஆண்டாளுடைய திருமையின் சம்பந்தத்தாலே எம்பெருமானுக்கு கிடைச்சது. துங்கைஹி அகிருத்ரிமகிரா ஸ்வயம் உத்தமாங்கைஹி, வேதமும் தன்னுடைய உத்தமாங்கத்தினால் கொடுக்கிறது, ஆண்டாலும் தன்னுடைய உத்தமாங்கத்தினால் தான் கொடுக்கு. ஆனாலும் அது காட்டிலும் இதுக்கு பிரபாவம் இருக்கு, ஏன்னா எம்பெருமானே ஆசைப்படுறான் அப்படிங்கிற பிரபாவம். எம் சர்வகந்த இதி சாதரம் உத்வகந்தி ஆமோதமன்யம் அதிகச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய சொன்னேன், உம்முடைய சம்பந்தத்தினாலே அப்படின்னு. குட்டி இல்ல அலக, அலக்கம்னா திருக்குழல் கற்றை தலைமுடி என்ன அர்த்தம். குட்டியில அப்படின்னா வளைந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது திருக்குழல் கற்றைக்குன்னு ஒரு அழகு இருக்குள், அந்த அழகு வளைஞ்சிருந்தா ரெண்டு அர்த்தம், கரண்டு சார் அப்படிங்கிற சுருண்ட முடி, அது பொதுவாக அழகாக சொல்வார், அழகுக்கு லட்சணமாக சொல்லுங்க, வக்கரமா இருக்கணும் என்பதாக. ஆண்டாளுடைய திருக்குறள் கட்டுரைக்கு அப்படி ஒரு அழகு இருக்கும். சோபித்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி, வேதத்தினுடைய ஏதோ திரு சிரத்து அதுல இருக்குன்னு சொல்லவும் இல்லையா, அதுல இந்த அழகெல்லாம் உண்டா, இத பார்த்த உடனே அது ஞாபகம் வரணும் பெருமாள். இந்த வாசனை மாத்திரம் இல்ல, இந்த வாசனை, இந்த ஆண்டாளுடைய சூடி கடைந்த மாலையினுடைய வாசனை, அந்த வாசனை பார்த்த உடனே ஆண்டாளுடைய திருக்குறள் ஞாபகம் வரணும். இந்த திருக்குறள் பார்த்த உடனே அது திருக்குறள் ஞாபகம் வந்த உடனே அதனுடைய அழகு ஞாபகம் வரும். இப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே அந்த மோதனம் சொல்றேன், பெருமாள் ராமன் வந்து மோதனம் கொடுத்தனுப்புற, அந்த மோதர ஆஞ்சநேயர் மூலமாக திருவடி மூலமாக மோதரத்தை கையில வாங்கிக்கிறார் சீதா பிராட்டியார். அதனாலே அவருக்கு கிடைத்த ஆனந்தம்ங்கிறது பெரிய ஆனந்தம். அது கையில வாங்கிக்கோங்க சுவாமி தேசியன் அழகா ஹம்ச சந்தேசத்தை சாதிக்கிற இந்த மோதிரத்தை கொடுத்த உடனே அதை ஆண்டாள் அத சீதா பிராட்டர் கையில வாங்கின உடனே எம்பெருமானியே கையில வாங்கிட்டா எப்படியோ அப்படி ஒரு சந்தோஷம். பாணிகிரகண காலத்திலே ஜனகர் பாணிகிரகணத்துக்காக அவர் மந்திரபூதமான ஜலத்தை கொடுக்கும் போது முதன் முதல்ல எம்பெருமான் கைத்தலம் பற்ற அப்போ அப்போ நாச்சியாருக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இப்போ இந்த மோதிரத்தை தன்னுடைய கையில வாங்கிக்கும் போது சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிக்கல தேசிகன். அதுக்கப்புறம் சீதா பிராட்டி என்ன பண்ணாராம், அந்த மோதிரத்தை தன்னுடைய சிரஸ்ல வச்சிருந்தாராம், அதுக்கப்புறம் தன்னுடைய திருமார்பிலே வச்சிருந்தாராம். அங்கதான் பார்க்கணும், அப்படி முதல்ல பாணிகிரகணம் பண்ணச்சே இருக்கிற ஆனந்தம், அதுக்கப்புறம் சிரஸ்ல வைக்கும் போது எம்பெருமான் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணி என்ன உச்சி முகுந்த போது என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தமா, அதை திருமார்பிலே உச்சிக்கும் போது எம்பெருமான் காடா ஆலிங்கனம் பண்ணச்ச என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம், இத்தனையும் அந்த மோதனம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சீதா பிராட்டி சூடாமணி கொடுக்கிறார், அதையும் பெருமான் தலையில் வச்சுக்க. அப்படியாக தொதிய குட்டில அழக, ஏன்னா அந்த நினைவை கொடுக்கும் மோதனங்கிறது சாதாரணம் கிடையாது. ராமாயணத்துல அழகா சொல்ற, பர்து கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராத்தா சீதா பிரமுதீதா பவதி, தேசியம் வெறும் சொல்ல மாட்டார் இதெல்லாம், பிரமாணம் இல்லாம சொல்ல மாட்டார். கிரகித்வா பிரேக்ஷமானாசா, ஆஞ்சநேயர் கொடுக்கச்ச அந்த மோதிரத்தை கிரகித்வா கையில வாங்கிட்டார். பிரேக்ஷமானாசா அந்த மோதிரத்தையே பாக்குறார். கண்ண ஜலஞ்சலமா வரும் மோதிரத்தை பார்க்கும்போது. அவருடைய நினைவுகள்லாம் என்னென்னமோ நினைவுகள். மோதிரத்தினுடைய கதையை நிறைய இருக்கான். பிரிவாசன் பிள்ளை நிறைய சாதிக்கும். இந்த மோதிரம் தானே நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைத்தது அப்படின்னு ஜனகர் போட்ட மோதிரம் வேற. கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறது இல்லையா? மோதிரம்ங்கிறது ஒரு அடையாளம். நான் என் பெண்ணை கொடுக்கிறேன், அதுக்கு அடையாளம் இந்த மோதிரம். கையில் வச்சு குழப்பம். இன்னைக்கு இந்த மோதிரம் மாத்துறது லௌகீகத்தில் கூட உண்டு, சாஸ்திரியமாகவும். இது ஒரு சம்பிரதாயத்தில், சம்பிரதாயத்தில் இந்த மோதிரம் கொடுக்கறதுன்னு உண்டு. மாப்பிள்ளைக்கு மாமனார் ஆனவர் இந்த மோதிரத்தை போடுவார். பெண்ணையும் கொடுத்து இந்த மோதிரத்தையும் போடுறது அவர். உன் கையில இந்த மோதிரம் இருக்கும்போது இந்த பெண் உனக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக கிரகித்வா அந்த மோதிரம் இப்ப கிடைச்சிருக்கு. பிராட்டி பெருமாள் வந்து எப்படிப்பட்ட மோதிரம் அது? ஜனகர் கொடுத்த மோதிரம், சீதா பிராட்டியுடைய நினைவாக இருக்கக்கூடிய மோதிரம். அதை போய் ஆஞ்சநேயத்தை கொடுத்துட்டார். முக்கியமானது அதை இப்ப ஆஞ்சநேயர் கொடுக்கும்போது சீதா பிராட்டி கையில கிரகித்வா பிரேக்ஷமானாசா. அவர் அதையே வைத்தகன் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காராம். எத்தனையோ நினைவுகள் இந்த மோதிரத்தினால கல்யாண நினைவுலேருந்து ஆரம்பிச்சு திருவாச்சம்பள்ளி அழகா சாதிக்கிற ரெண்டு பேருக்கும் ஊழல் இருக்கும்போது, நாயக்கனுக்கும் நாயகிக்கும் ஒரு நாள் ராத்திரி ஊழல் இருக்கும்போது ஒத்து கொத்த பேசாமல் இருக்கும்போது அந்த மோதிரம் கீழ் விழுந்துதான். உடனே ஏதோ சத்தம், கண்ணு சத்தம் கேட்கறது, கீழே விழுந்து. உடனே ரெண்டு பேரும் பார்க்கற, இப்படி பார்க்க மோதிரம் அப்படிங்கிற, ஆமா அப்படிங்கிற கேச விசுத்து. பேசாதவர்களை பேச வைத்த மோதிரம், கூடாதவர்களை கூட வைத்த மோதிரம் அப்படின்னு சொல்ற. அப்படி பிரேக்ஷமானாசா பர்து கர விபூஷணம், அவருடைய பர்த்தான ராமனுடைய கைக்கு விபூஷணமா இருக்கும். பர்த்தாதமிவ சம்பிராப்தா, பர்த்தாவையே நேர சம்பிராப்தா, பர்த்தாவையே நேர பெற்றுக்கொண்டால் என்ன ஆனந்தம்? அந்த ஆனந்தம் ராமனே நேரம் வந்து ஆனந்தம்னா எப்படி அப்படியும் ஆப்தா பிராப்தா சம்பிராப்தா, ராமனே நேரம் வந்துட்டாவே நினைச்சுட்ட. சீதா பிரமுதிதா பவது, சீதா அப்படி ஒரு ஆனந்தத்துல இருந்தாரா இந்த சமயத்துல. சாட்சாத் பெருமாளே ராமனே நேரம் வந்து ஆலிங்கம் பண்ணி சீதா பிராட்டியை கூட்டிருந்தா எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் மோட்சத்தை கையில் வச்சுருந்தா கிடைச்சிது சீதா. அப்படிப்பட்ட ஒரு பிரமுதிதா பிரகர்ஷமான ஆனந்தம் கிடைச்சிட்டுன்னு வால்மீகி அழகா சொன்னதை அடிப்படையாக வச்சுன்னு சுவாமி தேசி இப்படி சாதிக்கிறார். அதே மாதிரிதான் இங்கே ஆண்டாளுடைய இந்த மாலையினாலே எம்பெருமானுக்கு ஆண்டாளுடைய நினைவுலேருந்து எல்லாம் வரும். சோபித்வதீய குட்டில அலக வாசி தாபிஹி, அதனாலே ஒரு ஆமோத வஞ்சம், ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் தனிப்பட்ட ஒரு வாசனையும் எம்பெருமான் அந்தார். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.